శ్రీమన్నూతనరంగనాథత్రారబ్ధాత్మవిద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారితరాట్ సంప్రాప్త తుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతర సుధా లక్ష్యాత్మ యోగాంక్షితం శ్రీమన్నూతన వాగదీశయమనం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీశ యోగీంద్ర హయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్ర హర్యం భజామ స్వాత్మ సంపదం యస్య వాగ్వృద్ధి పర్యంతా ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవం అహం ప్రపద్యే. సభాయై నమః. తెలియాత మరణలంగల్ తెలిగின்றோமே என்ற தலைப்புல சுவாமி தேசிகனாலே அருளி செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய பிரபந்தங்களினுடைய அர்த்தங்களை நாம் பிரதிதினம் அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். இதுல அர்த்த பஞ்சகத்தினுடைய ஞானத்தை பெற வேண்டி முதல்ல அர்த்த பஞ்சகத்தினுடைய பாசுரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஜீவாத்மாவினுடைய கர்மானுபவத்தை பற்றி கடைசியாக நாம் பார்த்தோம். இன்று பலன் பிராபியஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்திஷ்ட பிரத்யேகாத்மனா பிராப்தி உபாயம் பலம் சேதி. அப்போ பலனை பற்றி அனுபவிக்க இருக்கின்றோம். மோக்ஷஸ்வரூபம் என்றால் என்ன என்பதை சுவாமி தேசிகனுடைய பாசுரத்தை கொண்டு நாம் பார்க்கலாம். இருவிலங்கு விடுத்திருந்த சிறைவிடுத்தோர் நாடியினால் கருநிலங்கள் கடக்கும் வழி காவலரார் கடத்துவித்து பெருநிலங்கண்டு உயிருணர்ந்து பிரியாமல் அருள் செய்யும் உருநலங்கொண்டு உருந்திருவோடு உயரத்திகிரியானே. இருவிலங்கு விடுத்திருந்த சிறைவிடுத்ததோர் நாடியினார் கருநிலங்கள் கடக்கும் வழி காவலரார் கடத்துவித்து பெருநிலங்கண்டுயிருணர்ந்து பிரியாமல் அருள் செய்யும் ஒரு நலங்கொண்டு உருந்திருவோடு உயரத்திகிரியானே. உரு நலம் கொண்டு உறும் திருவோடு உயரத்திகிரியான். இது எம்பெருமானுக்கு விசேஷனம். அத்திகரி திருமால் எப்படி எழுந்தருளியிருக்கின்றார் அப்படின்னால், உரு நலம் கொண்டு தனக்கேற்றதாக இருக்கக்கூடிய திருமேனி, அதற்கேற்றதாக இருக்கக்கூடியதான அளவில்லாத ஆனந்தத்தை உடையவனாக உறும் திருவோடு, சகதர்மச்சாரிணியாக இருக்கக்கூடியதான பெருந்தேவி தாயாரோடு சேர்த்து உயர் அத்திகிரியான் உயர்ந்து நிற்கக்கூடியதான அத்திகிரி அருளாளப் பெருமாளான பேரருளாளன் என்ன பண்றார் அப்படின்னால், இருவிலங்கு விடுத்து பக்தியோ பிரபத்தியோ இந்த உபாயத்தை அனுஷ்டித்த ஜீவனுக்கு புண்ணியம் பாபம் என்று சொல்லக்கூடியதான இரண்டு விலங்கை நீக்கி காராகிருகே கனக சிருங்கலையாபி பத்தகா அப்படின்னே சுவாமி தேசிகன் சொல்றார். அதனால இரண்டுமே விலங்குதான். விலங்குன்னா ஒன்னு பொன் சங்கிலி, மற்றொன்று இரும்பு சங்கிலி. அது எந்த சங்கிலியா இருந்தா என்ன? ஓர் நாடியினால் அவர்களை, புண்ணிய பாபங்களை நீக்கியவர்களை எப்படி அழைத்து செல்கின்றான் மேல் நோக்கி அப்படின்னால், ஓர் நாடியினால் ஒப்பற்றதாக இருக்கக்கூடியதான மூர்தன்ய நாடி. ஸ்ரீபாஷ்யத்துல ஹார்தாதிக சதாதிகயா அப்படின்னு, ஹார்தானுகிரக சதாதிகயா அப்படின்னு, ததோகாதிகரணம் அப்படின்னு நான்காவது அத்தியாயத்துல முதல் பாதத்துல ஒரு அதிகரணம். மூர்தன்ய நாடி வழியாக ஜீவன் செல்லுகின்றான் அப்படின்றத அங்க ஸ்ரீபாஷ்யக்காரரே சூத்திரக்காரருடைய அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துகின்றார். அப்படி மூர்தன்ய நாடியினால இருந்த சிறைவிடத்து ஜீவன் இதுவரை இருந்த சரீரம் என்று சொல்லக்கூடியதான சிறையிலிருந்து விடுவித்து கருணிலங்கள், கர்ப்பவாசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஸ்தானங்களாக இருக்கக்கூடியதான லோகங்களை கடக்கும் வழி, தாண்டி செல்லக்கூடியதான வழியாக இருக்கக்கூடிய அர்ச்சனாதி மார்க்கத்தை காவலரால், அந்த யாத்திரையில யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த காவலர்கள் மூலமாக, அதாவது ஆதிவாகிகர்கள் மூலமாக கடத்துவித்து தாண்டி வைத்து பெருநிலம் கண்டு பெரிய ஸ்தானமாக இருக்கக்கூடிய பரமபதத்தை பார்த்து உயிர் உணர்ந்து ஜீவன் தன்னுடைய சொரூபத்தை நன்றாக உள்ளவாறு உள்ளதை உள்ளபடி அறிந்து கொண்டு பிரியாமல் அருள் செய்யும். அப்போ தன்னை விட்டு பிரியாமல் இருக்கும்படியாக ஒரு அருளை செய்கின்றான் அத்திகிரி அருளாளப் பெருமாளாக இருக்கக்கூடியவன். எப்படி கைங்கரியத்தை மீண்டும் ஜீவனுடைய சொரூபத்தை, ஜீவனுடைய சொரூபம் என்ன, எம்பெருமானுக்கு நித்தியமாக கைங்கரியம் செய்வது, ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் செய்வது என்பது ஜீவனுக்கு சொரூபமாக இருக்கக்கூடியது. அவன் இழந்த கைங்கரியத்தை மீண்டும் அவனுக்கே திருப்பி கொடுக்கின்றான் பெருமாள் என்பதாக இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுவும் எப்படி அந்த போற பிரகாரத்தை, கதி விசேஷத்தை இந்த இடத்துல சுவாமி தேசிகன் தெரிவிக்கின்றார். புண்ணிய பாப பக்தியின் மூலமாகவும் பிரபத்தியின் மூலமாகவும் எம்பு பக்தியா பரமயாவாபி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பக்தியின் மூலமாகவோ அல்லது பிரபத்தியின் மூலமாகவோ எம்பெருமான் திருவடி தாள்களை பற்றிக் கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடியதான அந்த ஜீவனை எம்பெருமான் எப்படி அழைத்து செல்கின்றான் என்பதானது இந்த பாசுரத்திலே சொல்லப்படுகிறது. அதுல அர்ச்சனாதி மார்க்கத்தின் வழியாக அவன் செல்லக்கூடிய விஷயம் இந்த பாசுரத்தில் சொல்லப்படுறது. அதுல பாருங்க, லோகம் வைகுண்ட நாமானம் திவ்யம் ஷாட்குண்ய சம்யுதம் அவைஷ்ணவா நாம பிராபியம் குணத்ரய விவர்ஜிதம் நித்ய சித்தை சமாகீர்ணம் தன்மையை பாஞ்சகாலிகை சபா பிரசாத சம்யுக்தம் வனை சோபவனை சுபம் வாபி கூப தடாக்கைச்ச விருக்ஷசண்டைச்ச மண்டிதம் அப்ராகிருதம் சுரைர் வந்தியம் அயுதார்க்க சமப்ரபம் பிரகிருஷ்ட சத்வராசிம் தம் கதா திரக்ஷ்யாமி சக்ஷுஷாம். நான் எப்பொழுது கண்ணால் காண்பேன் என்று நினைத்து கொண்டே அந்த ஜீவன் அர்ச்சனாதி மார்க்கத்தின் வழியாக சென்று கொண்டே இருக்கின்றான் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுவும் ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடிய திவ்யலோகம் என்பது ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடியதான லோகம். போற வழியெல்லாம் பிரமாதமாக இருக்கு. இந்த ஜீவன் போற வழியெல்லாம் அதுவும் எப்படி செல்கின்றான் அப்படின்னால், எம்பெருமானுக்கு தாசர்களாக இருக்கக்கூடியவர்கள், தாசர்களாக இருக்கக்கூடிய, அதாவது வழி வழியாக தாசர்களாகவே இருக்கக்கூடியதான நித்திய ஜீவர்கள், நித்திய சூரிகள் இவனை எதிர்கொண்டு அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் எப்படின்னா, ஆழ்வார் சொல்றா போல, குடியடியார் இவன் கோவிந்தன் தனக்கென்று முடியுடை வானவர் முறைமுறை எதிர்கொள்ள கொடி அணி நெடிமதில் கோபுரம் குறுகினார் குறுகினர் வடிவுடை மாதவன் வைகுந்தம் புகவே. அதுவும் போற சதம் ஆலாகத்தாக சதம் அஞ்சனஹத்தாக அப்படின்லாம் உபனிஷத் வாக்கியமே இருக்கு. அப்படி எல்லோரும் எதிர்கொண்டு அழைக்கக்கூடியவனாக இவன் அங்க போகிறான். அது எப்படி போறா அப்படின்னால், வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தம் தமரமர் யமதிடம் புகுதென்று வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவ மன்னவர் விதியே. ரொம்ப அழகாகவே வைகுந்தம் செல்வது எப்படி என்பதை இந்த பத்தாம் திருவாய்மொழி ஒன்பதாம் பத்துல ஆழ்வார் ரொம்ப அழகாகவே காண்பிக்கின்றார். விதிவகை புகுந்தனர் என்று நல்வேதியர் பதியினில் பாங்கு பாங்கினில் வைகுந்தத்திற்கு எப்படி இவன் செல்கின்றான் என்பது இந்த பாசுரத்துல சொல்லப்படுறது. சந்தங்கள், அதாவது பந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை அப்படின்னு சொன்னான். அப்போ அந்தமில் பந்தவர் எதிர்கொள்ள, எல்லோரும் இவனை எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய பிரகாரமானது இந்த பாசுரத்தின் மூலமாக காட்டப்படுறது. அதுதான் சுவாமி தேசிகனும் இந்த இடத்துல கருநிலங்கள் கடக்கும் வழி காவலரார் கடத்துவித்து, அவர்கள் எல்லோரும் நம்மை இந்த வழியை கடக்கும்படி செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். அதுவும் யாருக்கு அனுகிரகம் பண்றார் பெருமாள் அப்படின்னா, தேவர்களும் பெற முடியாத அளவை ஒரு அனுகிரகத்தை இந்த பக்தியோ பிரபத்தியோ செய்து கொண்டவன் அனுபவிக்கின்றான், அந்த அனுகிரகத்தை பெறுகின்றான் அப்படின்னு சொல்லப்பட்டது. யஸ்யானுகிரகம் இச்சாமி தனம் தஸ்ய ஹராம்யஹம் பாந்தவைஸ்த வியோகேன பிருஷம் பவதி துக்கிதா தேன துக்கேன சந்தப்தா யதி மாம் ந பரித்யஜேத் தம் பிரசாதம் கரிஷ்யாமி யஸ் உரைரபி துர்லபா. தேவர்களும் பெற முடியாத அனுகிரகத்தை எம்பெருமான் இந்த ஜீவனுக்காக செய்கின்றான். அதுவும் பெருந்தேவி தாயாரோடு எழுந்தருளி இருக்கக்கூடியதான ஜீவனுக்கு எம்பெருமான் இப்படிப்பட்ட ஒரு அனுகிரகத்தை செய்கின்றான். விளம்பமில்லாமல், அதுவும் எப்படி செல்ல வேண்டுமோ அப்படி விளம்பமில்லாமல் செல்லக்கூடியவனாக இவன் இருக்கின்றான். அதுவும் எப்படி போறான் இவன் அப்படின்னு கேட்டால், நடைபெற அங்கி பகலொலினால் உத்தராயணம் ஆண்டு இடைவரும் காற்றருவி இரவின் பதிமின் வருணன் குடையுடை வானவர் கோன் பிரஜாபதி என்றிவரால் இடையிடை போகங்கள் எய்தி எழிற்பதம் ஏறுவரே. சுவாமி தேசிகனே சொல்றார் அதிகார சங்கிரகத்துல, இவன் எப்படி கடந்து செல்கின்றான், காவலரார் கடத்துவித்து அப்படின்னு சொன்னாரே, அதுக்கு நடைபெற அங்கி பகல் நடந்து செல்றான். அதுவும் அக்னி, அங்கின்னா அக்னி, பகல் ஒளி நாள் சுக்லபக்ஷ தேவத்தை, உத்தராயணம் உத்தராயண தேவத்தை, ஆண்டு வருஷ தேவத்தை, இடைவரு காற்று வருஷத்துக்கும் சூரியனுக்கும் நடுவுல வரக்கூடியதா இருக்கக்கூடிய வாயு தேவத்தை, இரவி அப்படின்னா சூரியன், இரவின் பதி அப்படின்னா இரவுக்கு தலைவனாக இருக்கக்கூடியதான சந்திரன், மின் மின்னல், வருணன் வருணன், குடையுடைய வானவர் கோன், அதாவது இவனுடைய தலைமையானது தோற்றுவிக்கும்படியாக குடையை தரித்துக் கொண்டிருக்கக்கூடியதான, தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியதான இந்திரன், பிரஜாபதி பிரஜாபதியும் என்று இவரால் இடையிடை போகங்கள் எய்தி, இப்படிப்பட்டவர்களாலே நடுநடுவே போகங்கள் எல்லாவற்றையும் அடைந்து எழில் பதம் ஏறுவர், அப்படி பிரகாசிக்கக்கூடிய பரமபதத்தை இவர்கள் பெறுவார்கள் அப்படின்னு மோட்சத்தினுடைய சுரூபத்தை இந்த பாசுரத்தின் மூலமாக சுவாமி தேசிகன் நமக்காக விளக்கி சொல்றார். இரவில் அங்கு விடுத்திறந்து சிறைவிடுத்தோர் நாடியினார் கருநிலங்கள் கடக்கும் வழி காவலரார் கடத்துவித்து பெருநிலங்கண்டு உயிருணர்ந்து பிரியாமல் அருள் செய்யும் உரு நலங்கொண்டு உறும் திருவோடு அருள் உயர் அத்திகிரியானே. நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.